என்ன பாரு என்ன பாரு மயில, நீ ஓகேன்னா ஒரு ரைட் போடலாம். அவமா டிக்கெட்டான்ல, அவமா டிக்கெட்டாடா, அவமா டிக்கெட்டான்ல, அவமா டிக்கெட்டாடா. நம்ம லவ் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா, இன்ஜின்ஜா டீஸ் பண்ணலாமா, உனக்கு இது புதுசு சொல்லி தரும் வாமா. சுக்கு புக்கு சுக்கு புக்கு சுக்கு புக்கு ரயில. Baby I'm just stressed, need you by my side, உன்ன பார்க்க விட்டன வாருங்கே. Baby I'm just blessed with a body like yours, உனக்கு எந்த குறையும் இல்லையடி. அவமா டிக்கெட்டாலே.